رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه. وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون خير خطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுக்கு ஏற்படும் மறதிக்கான காரணங்கள் 10 என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹின் அவர்கள் அறிவிக்கிறார்கள், 10 காரியங்களால் மனிதனுக்கு மறதி ஏற்படும். பொதுவாகவே உலகத்திலே மறதியே இல்லாத மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மனிதனாக இருக்க முடியாது. நான் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இதுவரை எனக்கு மறதியே வந்ததில்லை என்று சொல்லுகிற ஒருவரை கூட பார்க்க முடியாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மிஷ்காத்திலே ஒரு அழகான ஹதீஸ் எழுதுவார்கள், ஆலமுல் அர்வாஹ், நம்மை எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய ரூகுகளை எல்லாம் ஆலமுல் அர்வாஹிலே ஒன்று சேர்த்தார். இதை போன்றும் நபிமார்களுடைய ரூகுகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறார். நபிமார்களுடைய ரூகுகள் எல்லாம் ஒன்றாக 124,000 நபிமார்களுடைய ரூகுகள் ஒன்றாக இருக்கிற பொழுது நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் ஒரே ஒரு ரூகை பார்க்கிறார்கள், அதன் மீது இவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது, அந்த ரூகிலே ஒரு பிரகாசம் தெரிகிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் அது யாருன்னு கேட்டாங்க. அதுதான் உங்களுடைய மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவார். அதுதான் தாவூத். எனக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், உங்கள் வயது 1000. என் பையன் தாவூதுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் அர்வாஹிலே சஹீஹான ஹதீஸ். பையனுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டவுடனே அல்லாஹ் சொன்ன 50 வயசுன்னா. எனக்கு 1000, என் பையனுக்கு 50. என் வயசுல இருந்து ஒரு 60 கொடுக்கிறேன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சொன்னாரு, ஒரு 400-500 சொல்லியிருக்கலாம். என் வயதின் மீது பற்றி எல்லோருக்குமே உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், என் வயதிலிருந்து ஒரு 60 வயது கொடுத்து விடுகிறேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறார். பூமிக்கு வருகிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 940 வயதிலே மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார்கள். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்று 940 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு உங்க ரூக கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று மலக்குல் மௌத் சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எனக்கு தான் வயசு 1000 ஆச்சு, என்ன 60 பாக்கி இருக்குல்லாம், என்ன 60 பாக்கி இருக்கிறது அல்லவா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், அதான் ஆலமுல் அர்வாஹிலே உங்கள் மகன் தாவூதுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்களே. ஃபனஸி ஆதம், கொடுத்ததை ஆதம் மறந்தார். அதனால் ஃபனஸிய துர்ரியத்துஹு, ஆதமுடைய பிச்சனங்களுக்கும் மறதி வந்தது. ஃபஜஹத ஆதம், அதோடு நிறுத்தல, ஆதம் மறுத்தார். அப்படியெல்லாம் நான் ஒன்று கொடுக்கல என்று ஆதம் மறுத்தார். அதனால் ஃபஜஹத உம்மத்துஹு, அந்த உம்மத்தும் அவ்வளவு சீக்கிரம் எதையும் ஏற்காது, மறுத்து மறுத்து பேசும். ஏனென்றால் அது ஆதமின் சொத்து என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்ப மறதி என்பது அங்கிருந்தே நமக்கு உருவாகிறது. அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ் ஸலாம் காலத்திலிருந்தே மறதி தோன்றுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது முதல் முதலிலே பெருமானாருக்கு குர்ஆன் இறங்க அந்த குர்ஆனினுடைய வசனங்கள் மறந்து போய்விடுமோ என்று பெருமானார் திரும்ப திரும்ப ஓதுவார்களாம். அல்லாஹ்வே சொல்லுவார், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக், திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுடைய நாவை அசைத்துக் கொண்டே இருக்காதீர்கள். இன்ன அலைனா ஜப்அஹு வ குர்ஆனா, நீங்க ஒன்னு கவலைப்பட தேவையில்லை, குர்ஆனை மொத்தமாக உங்கள் உள்ளத்திலே ஒன்று சேர்ப்பது என் வேலை என்கிறான் அல்லாஹ். நீங்கள் ஒன்றும் மறந்து போக மாட்டீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். இந்த மறதியே இல்லாத நாயகத்திடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போய் சொல்லுகிறார்கள், நாயகமே நிறைய ஹதீஸுகளை உங்களிடத்திலிருந்து நான் கேட்கிறேன், மறந்து மறந்து போய்விடுகிறேன். பெருமானார் உருவாக்கிய பெருமானாருக்கு மறதியை அல்லாஹ் நீக்கினார், பெருமானார் உருவாக்கிய அபூ ஹுரைரா, நாயகமே மறந்து போய்விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை விரிந்தாங்க, அபூ ஹுரைரா துண்டை விரிக்கிறார், சும்மா வெறுங்கை ரெண்டு அள்ளி போட்டாங்க மூடுனாங்க. நம்ம வாத்தியார் யாராவது இப்படி சொல்லி துண்ட விரி அப்படின்னு சொல்லி விரிச்சு ரெண்டு கையை அள்ள போட்டு மூடுன்னு சொன்னாக்கா வாத்தியாரை ஏற இறங்க அந்த பையன் பார்ப்பான், நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு என்ன ஆச்சு என்று கேட்பான். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒன்றும் பேசவில்லை, அந்த துண்டை மூடச் சொல்ல மூடினார்கள், நெஞ்சிலே ஒத்திக்கொள் என்றார்கள் பெருமானார், நெஞ்சிலே ஒத்திக்கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். சிஹாஹு சித்தா ஆறு ஹதீஸ் நூல்களிலும் பொறிக்கப்பட்ட வரலாறு. அதற்கு பிறகு அபூ ஹுரைராவுக்கு மறதியே இல்லை. மறதியை பெருமானார் நீக்குகிறார்கள். அலி ரலியல்லாஹுவினுடைய நினைவாற்றல் சஹாபாக்களிலேயே அதிக நினைவாற்றல் கொண்டவர்கள் யார் என்று கேட்டால் அலியை சொல்லுவார்கள். அலிரலி எல்லாம் சொல்லுவாங்களா, ஆழமுள் அருவாகல, நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆழமுள் அருவாகல, ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ஒன்று சேர்த்து நான் தானே உங்களுடைய ரட்சகன் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது எல்லாரும் ஆமான்னு சொன்னோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அலிரலி எல்லாம் சொன்னாங்களா, எனக்கு நினைவு இருக்கிறது, எனக்கு பக்கத்தில் யார் இருந்தார்கள் என்று என்னால் சொல்ல முடியும் என்றார்கள். ஆழமுள் அருவாகியை நடந்ததை நினைக்கிற ஆற்றல் படைத்தவர்கள். இப்ப காலம் செல்ல செல்ல செல்ல செல்ல இன்றைக்கு மறதிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மறதிக்கான காரணங்களைத்தான் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மறதிக்கான முதல் காரணம் அல் மஹசியா, பாவங்கள். மனிதன் பாவங்களை அதிகமாக செய்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறதியையும் அதிகமாக கொடுத்து விடுவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய நினைவாற்றலை பற்றி சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஏழை ஷாஃபி எல்லோரும் உட்கார்ந்து மாலிக் ரஹ்மத்துல்லாவிடத்திலே பாடம் படிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி பேனா எழுதுவதற்கு கிடையாது, எழுதுவதற்கு பென்சில் கிடையாது, எல்லோரும் எழுதுவார்கள், பேப்பர் கிடையாது, முன்னால் இருக்கிற பெஞ்சியில எச்சியை தொட்டு எழுதுவார்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா முன்னாடி இருக்கிற பெஞ்சில எச்சியை தொட்டு எழுதுவாங்க, ஒன்றுமே இல்லை. இதை உஸ்தாத் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், என்ன இந்த பையன் மட்டும் எச்சியை தொட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார் இந்த பையன். சில தினங்கள் சென்றதற்கு பிறகு கண்டிக்கும் முகமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்கிறார்கள், எல்லோரும் பேப்பரிலே எழுதுகிறார்கள், நீ என்னவோ எச்சியை தொட்டு முன்னால் இருக்கிற இந்த டெஸ்கில பெஞ்சியின் மீது எழுதி கொண்டிருக்கிறாயே, நீ படித்துக் கொண்டிருப்பது ஹதீஸுக்களை என்பதை மறந்து விடாத. இத்ரீஸ், நீ படிப்பது ஹதீஸுக்களை என்பதை மறந்து விடாத. ஹதீஸை கேவலப்படுத்துகிறாயா, எச்சியை தொட்டு எழுதி கொண்டிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய ஆசிரியரை பார்த்து சொல்லுகிறார்கள், அடக்கத்தோடு சொன்னார்கள், நான் ஏழை மாணவன், என்னிடத்தில் எழுதுவதற்கு பேனா இல்லை, பென்சில் இல்லை, பேப்பர் இல்லை, அதனால் நான் எச்சியை தொட்டு நான் பெஞ்சிகளை எழுதி கொண்டிருக்கிறேன், இப்படி எழுதுவதால் உனக்கு ஏதாவது நினைவில் இருக்குமா என்று கேட்க, அல்லாஹ் அக்பர், முதல் நாளிலிருந்து இதுவரை அறிவித்த அத்தனை ஹதீஸுகளையும் ராவியோடு ஒன்றுவிடாமல் அறிவிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி. இதை பார்த்து இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அசந்து போனார்கள். அதற்கு பிறகுதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை உருவாக்குகிற பொறுப்பை தான் எடுத்துக் கொள்கிறார். இந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லா ஒரு நாள் தன்னுடைய ஆசிரியர் வக்கீஐ சந்திக்கிறார்கள். தன்னுடைய ஆசிரியர் வக்கையை சந்தித்து கேட்டார்கள், ஆசிரியர் அவர்களே எனக்கு அடிக்கடி மறதி வருகிறது என்ன காரணம் என்று கேட்டார்களாம். அடிக்கடி மறதி வருகிறது என்ன காரணம்? நினைவாற்றல் கொண்ட ஷாபி ரஹ்மத்துல்லா கேட்கிற பொழுது வக்கீக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பதில் சொன்னார்கள், அல் இல்மு நூர், கல்வி என்பது பிரகாசம், கல்வி என்பது பிரகாசம், லா யுஅதா லி ஆசி, பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை என்றார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இதை கேட்டதற்கு பிறகு அழுதார்களாம் அழுதார்களாம் அழுதார்களாம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த பாவம் மறதிக்கான முதல் காரணம், இந்த பாவத்தால நிறைய விளைவுகளை வசிரியன்கள் விளக்குகிறார்கள். ஒரு மனிதன் பாவம் செஞ்சான்னு சொன்னாக்கா அந்த பாவம் செய்யக்கூடியவனுக்கு நிறைய விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லுகிற பொழுது அதிலே ஒன்றாக நிஸ்யான் மறதியையும் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது அழகாக எழுதி காட்டுவார்கள், பத்து வகையான சோதனைகள் அவனுக்கு இருக்கும். ஒன்று லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சாபம், பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ்வின் சாபத்துக்கு சொந்தக்காரனாக மாறி போகிறான். ஒரு பெண்ணை ஒருவன் பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனை சபிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது பாவம் செஞ்சானா அவனுக்கு கிடைக்கிற தண்டனை நுக்தத்தே சௌதா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு கரும் புள்ளியை உள்ளத்திலே வைத்து விடுவான், கரும் புள்ளியை உள்ளத்திலே வைத்து விடுவான். ஹக்கு விளங்க சாக்கடை பகுதிகளை இருப்பவர்களை கொண்டு போய் நறுமணம் இருக்கிற தெருவிலே விட்டால் மயக்கமுட்டு விழுந்து விடுவான். அப்ப பாவத்திலேயே மூழ்கி இருப்பவனுக்கு நன்மை தெரியாது. அல்லாஹ் கரும்புள்ளியை உள்ளத்தில் ஏற்படுத்தி விடுவான். உண்மை எது பொய்மை எது என்று விளங்காத தன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். மூன்றாவதாக ஒரு மனிதன் பாவத்திலேயே உழண்டானேயானால் உஜூமுல் முசீபா, முசீபத்தில் வந்து தாக்கிக் கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நான்காவதாக தில்லத்தும் துன்யாவல்லாஹிரா, ஈர் உலகத்திலேயும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேவலப்படுத்தி விடுவான். ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது இந்த உலகத்திலும் கேவலம், மறு உலகத்திலும் கேவலம். ஐந்தாவதாக பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹயா, வெக்கத்தை எடுத்து விடுவான், வெக்கம் போயிடும். ஆறாவது ஒரு மனிதன் பாவம் செய்தால் அதற்கான அடையாளம் உலகத்தின் ஆசையை கூட்டுவான், மறு உலகத்தினுடைய ஆசையை குறைத்து விடுவான். உலகத்தின் மீது ஆசைப்படுவான், என்ன கொஞ்ச நாள் வாழணுமே, என்ன கொஞ்ச நாள் வாழணுமே, இதை செய்யணுமே அதை செய்யணுமே என்று ஆசைப்படுவான், மறுமையை மறந்து போவான். ஏழாவதாக பாவம் செய்யக்கூடியவனுக்கு ஏற்படுகிற தண்டனைகளில் அல்லாஹு அக்பர், ஹவ்ஃபுல்லாஹ், அல்லாஹுவினுடைய பயத்தையும் அல்லாஹுவினுடைய கண்ணியத்தையும் உள்ளத்தை விட்டு எடுத்து விடுவான். அல்லாஹுவின் பயம் இருந்தால் இவன் பாவம் செய்வானா? ஒன்பதாவதாக நிஸ்யான், மறதியை இவனுக்கு வழங்கி விடுவான். பத்தாவதாக மௌத்தின் நேரத்திலே களிமாவை தடுத்து விடுவான். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார், முதல் காரணம் பாவம், பாவத்தால் ஒரு மனிதனுக்கு மறதி ஏற்படும். இரண்டாவது காரணம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கவலை, ஹுமூம், கவலையாலும் ஒரு மனிதனுக்கு மறதி ஏற்பட்டுவிடும். இந்த கவலையையும் பத்தாக பிரிக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு எது எதுனாலையெல்லாம் கவலை வரும், அப்படி கவலை வருகிற பொழுது அவனுக்கு இயற்கையாகவே மறதி வரும். முதல் கடனால் ஏற்படுகிற கவலை, நிறைய பேரு கடைங்கார வருவானே வந்து வாசல்ல நிற்பானே என்ற கவலை இல்லாதவர்கள் உலகத்தில் இல்லை. கடனால் ஏற்படுகிற கவலை, அதற்கு பெருமானார் அழகான மருந்து கொடுத்தார்கள். யாருக்கு அதிகமான கடன் இருக்கிறது? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு சான்று. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நிறைய கடை வாங்கி வச்சிருந்தாங்க, கடன் கொடுக்க முடியவில்லை. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் முடிவு செய்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு ஜுமாவுக்கு தொழுகு வருவாரு, மற்ற நேரம் தொழுகு வருவார்ல, பள்ளிவாசல்ல போய் பிடிச்சிடலாம் என்று கடன் கொடுத்தவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் உபைக்கு போன கேபிரலி எல்லாம் ஒத்தலா பள்ளிவாசலுக்கு வந்தா தானே கேட்பாங்கன்னு பள்ளிவாசலுக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்ததற்கு பிறகு எல்லோரையும் சுற்றி பார்க்கிற நாயகம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவை காணவில்லை. பெருமானார் கேட்கிறார்கள், நம்மோடு இருந்த நம் சகோதரர் உபய் இப்னு கஅப் வரவில்லையே, என்ன காரணம்? அழைத்து வாருங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா என்றவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். உபய் வந்த உடனே நாயகம் கேட்கிறாங்க, எப்பொழுதும் எம்மோடு தொழுக வருகிற நாயகமே, தொழுக வருகிற உபய் இப்னு கஅப் ஏன் வரவில்லை? நாயகமே மழை அளவு கடன் இருக்கிறது நாயகமே, மழை அளவு கடன் இருக்கிறது நாயகமே. நான் எப்படி தொட வருவது? கவலைதான் என்னை இங்கு வரவழைக்க தடுத்தது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? குலில்லாஹும மாலிகல் முல்க் துக்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க வ துஇஸ்ஸு மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா என்ற வசனத்தை தொடர்ந்து நீ ஓதிக்கொள். குலில்லாஹும மாலிகல் முல்க் என்ற வசனத்தை நீ ஓதி வா. மழையளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் நீங்கிவிடும். என்ன அழகாக அல்லாஹ் சொல்கிறான், குலில்லாஹும மாலிகல் முல்க். நபியே சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்விடத்திலே தான் எல்லா ஆட்சியும் இருக்கிறது. நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கவலப்படுத்துவான். சொல்லிவிடுங்கள், எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள், இந்த வசனத்தை யார் ஓதிக்கொண்டே வருகிறாரோ, யார் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே வருகிறாரோ, மழையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் கடுகளவு சுருக்க செய்து விடுவான், கவலை நீங்கிவிடும். பெருமானார் சொன்னார்கள், ஜாபிர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய தகப்பனர் அல்லாஹு அக்பர் பெரிய கடனை வைத்துவிட்டு அப்பாத்தாக்கி விடுகிறார். ஏழை ஜாபிர் பெரிய கடன், போர்க்களத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள். ஒரு கிழட்டு ஒட்டகத்தில் வர்றாங்க, கிழட்டு ஒட்டகத்தில் ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா வருகிறார்கள். அந்த ஒட்டகம் நடக்கவே முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வருகிற ஜாபிரை பார்த்து அந்த ஒட்டகத்தை தன் கையால் தடவுகிறார்கள். அந்த ஒட்டகம் வீறு நடை போடுகிறது, வீறு நடை போடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜாபிரே கொஞ்சம் நல்ல ஒட்டகம், வாலிபமான ஒட்டகத்தை வாங்கிக்கலாமே. அதை ஏன் கேட்கிறீங்க? நாங்கள் எங்க வாப்பா போகும்போது எனக்கு ஏகப்பட்ட கடனை வேற வச்சுட்டாரு, ஏழு பொம்பளை பிள்ளை வேற விட்டுட்டு போயிட்டாரு. ஏகப்பட்ட கடன்கள் ஒரு பக்கம், பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம், அத்தனையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது நாயகமே. நானே இந்த ஒட்டகம் வச்சிருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் நாயகமே. இந்த கிழட்டு ஒட்டகம் வச்சிருக்கிறதே கண்மணி நாயகத்தை போன்ற ஒரு தலைவனை உலகம் கண்டதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழ்மையின் அறிகுறியை புரிந்து கொண்டு பெருமானார் கேட்கிறார்கள், ஜாபிரே அப்படின்னா இந்த ஒட்டகை எனக்கு வித்தலையா என்று கேட்கிறார்கள். நாயகமே உங்களுக்கு என்றால் நான் என்ன விற்பது, இலவசமாக வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. உங்களுக்கு எல்லாம் விற்கிற அளவுக்கு, உங்களுக்கு விற்கிற அளவுக்கு இது நல்ல வாலிப ஒட்டகமே இல்லை. கறி கடைக்கு கொடுத்தா கூட வேணான்றோம், கறி சக்கையா இருக்கும்னு தூக்கி எறிகிற ஒட்டகம் நாயகமே, அதை நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு காசு கொடுப்பதா? இல்லை இல்லை, நீ ஏதாவது வேலை சொல்லு, நான் ஃப்ரீயா வாங்குற மாதிரி இல்லை, காசு கொடுத்துத்தான் நான் வாங்குவதாக இருக்கிறேன் என்று சொல்ல, ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா எவ்வளவு அற்புதமாக பெருமானாரிடத்தில் நடக்கிறார்கள். அப்படின்னா பரவாயில்ல நாயகமே, எனக்கு ஒரு திருடம் கொடுத்துட்டு இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கங்க. பொதுவாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா ஏதாவது பொருள் வாங்க போகும்போது ஃப்ரீயா வாங்க முடியாதுன்னு சொன்னா திரு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க, 1000 ரூபாய் பொருளை கொடுப்பாரு, ஒரு பறக்கத்துக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒண்ணு 1 ரூபா எனக்கு ஒரு திருகத்தை கொடுத்துட்டு ஒட்டகத்தை எடுத்துட்டு போங்க நாயகமே என்று சொல்ல, கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல இல்ல என்ன கொஞ்சம் கூட்டுங்களேன் என்றார்கள். அப்படின்னா 2 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இல்ல என்ன கொஞ்சம் கூட்டுங்களே, அப்ப 3 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போங்களே என்று சொல்ல, என்ன கொஞ்சம் கூட்டுங்களே, என்ன அழகான, என்ன அழகான நிலைப்பாடுகள், என்ன கொஞ்சம் கூட்டுங்களே. ஜாபிர் அலி அல்லாஹ் அப்ப 4 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அலி அல்லாஹ் எப்படியாவது அந்த ஒட்டகத்தை நாயகத்துக்கு கொடுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. கூட்டி கூட்டி கூட்டி பெருமானார் 700 வந்து நிற்கிறார்கள். 700 இருக்க ஒன்னு ஒன்னா கூட்டினார் ஜாபிர். அப்ப எத்தனை தடவை நாயகம் கேட்டுக்கணும், 700 தடவை கேட்டு ஒன்னு ஒன்னா கூட்டி 700 திருகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகத்தை நான் 700க்கு எடுத்துக்கொள்கிறேன், மதீனாவிற்கு வந்து நான் பணம் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் கேட்க வெக்கம், அந்த ஏழை தோழர் ஜாபிர் அலி அல்லாஹுக்கு கேட்க வெக்கம். அதனால் அந்த ஜாபிர் அலி அல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு நாயகத்திடத்திலே வந்து, நாயகமே ஒட்டகத்தை வெளியே கட்டி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக சென்று விடுகிறார்கள். ஆஸ்மான் போல எப்படி பண்ணுவாங்க, வேக வேகமாக சென்று விடுகிறார். விளாடல் எல்லாரும் தலைவர் பெருமானார் அழைக்கிறார். இதுதான் அதுதான் ஈருலக சக்கரவர்த்தி நாயகத்தின் வரலார். பிலால் 700 குடிங்க, ஜாபிர் வீட்டுக்கு கொண்டு போங்க, அந்த ஒட்டகத்தையும் சேர்த்து கொண்டு போங்க. 700 ஒட்டகம் வாங்கியதற்கு இந்த ஒட்டகம் ஜாபிருக்கு அன்பளிப்பு என்று சொல்லி கொடுத்து விடுங்கள் என்றார். ஒட்டகத்தை வாங்கிட்டேன் 700. இந்த 700 ஒட்டகத்திற்கு இந்த ஒட்டகம் இப்பொழுது ஜாபிருக்கு அன்பளிப்பு. 700 திருகத்தை வாங்கிட்டு போன ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா கடன் கொடுக்கிறாங்க, கடங்காரங்களுக்கு கடன் முடியல, எல்லா கடங்காரன் வந்து நிக்கிறாங்க. ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா நாயகத்திலே வந்தார்கள், நாயகமே நிறைய கடன் இருக்கிறது, நாயகமே முடியவில்லை, கௌரவமான குடும்பம் நாயகமே, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை நாயகனே என்று பெருமானாரிடத்திலே புலம்புகிற பொழுது நான் வருகிறேன். இன்னைக்கு அந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஜம்முன்னு போறான் ஆளரை தூக்கி விட்டு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், ஜாபிரே இருக்கிற கோதுமைகளை மட்டும் ஒரு மூலையிலே அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் வந்து ஜம் என்று அவர்கள் அந்த குவித்திருந்த குவியலின் மீது ஏறி அமர்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குவியலின் மீது ஏறி அமர்ந்து விட்டு, ஜாபிரே அளந்து கொடுங்கள், கடன்காரர்களுக்கு அளந்து கொடுங்கள், கோதுமைகளை அளந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், குறையவே இல்லை, எல்லா கடன்களும் தீர்ந்து போனது, குறையவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரின் கவலையை அகற்றினார்கள். கடனால் ஏற்படுகிற கவலை, இதனாலும் மறதி ஏற்படும், ஹசன் பஸ்ரி அறிவிக்கிறார்கள். இரண்டாவது அதுவாள் ஹுகுமத்தால் அரசாட்சி அல்லது எதிரியால் ஏற்படுகிற கவலை. ஒரு மனுஷனுக்கு எதிரி இருந்தான்னு சொன்னா அவன் கவலை குடுத்துக்கிட்டே இருப்பான், ஹுகுமத்தால் சில கவலைகள் ஏற்படும், இந்த கவலைகளாலும் மறதி வரும், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார். எவ்வளவு கவலைகள் ஹுகுமத்தால் நடந்தது, எத்தனை கவலை பெருமானாருக்கு, பெருமானாரின் தோழர்களுக்கு, அல்லாஹு அக்பர், ஏராளமான பிரச்சனைகள். அது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுத்த கொடுமைகள் எல்லாம், கவலைகளை கொடுத்து கொடுத்து சயீத் இப்னு முஸய்யப் அலி எல்லாம் சொல்லுவார்களா, இந்த ஹஜ்ஜாஜால் ஹதீஸ் அறிவிக்கிற பொழுது எனக்கு நினைவிலே கோளாறு ஏற்பட்டு விடுகிறதே என்பார்களாம். சயீத் இப்னு முஸய்யப் கடைசியில குண்டர்களை வைத்து அந்த ஹஜ்ஜாஜ் சயீத் இப்னு முஸய்யப் என்ற இறைநேசரை கொலை செய்தான். ஒரு வாரம் கூடாகவில்லை, கடும் காய்ச்சல், சதையெல்லாம் கலண்டு கலண்டு கீழே விழுகுமாம், கலண்டு கலண்டு கீழே விழுகுமாம். வரலாறு பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, அதுவால் எதிரிகளால் ஏற்படுகிற கவலை. மூன்றாவது ஒரு கவலை இருக்கிறது, மாசியத் பாவத்தால் ஏற்படுகிற கவலை. பாவத்தாலும் மறதி ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, முசல்லிகள் தொழக்கூடியவர்கள் செய்கிற பாவத்தால் இமாமுக்கு கோளாறு ஏற்படும் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை என்பது அவ்வளவு அற்புதமான கனெக்ஷன். பெருமானார் ஒரு நாள் 4 ரக்காத்துக்கு பரமா 2 ரக்காத் தொழுது வச்சுட்டு பெருமானார் சலாம் கொடுத்துட்டாங்க. 4 ரக்காத்துக்கு புகாரியில பதிவான வரல, 4 ரக்காத்துக்கு 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாட்ட போய் நேரடியா நீங்க 2 ரக்கா தொழு வச்சீங்கிற கேட்கிற தகுதியும் தைரியமும் சகாபாக்கள் யாருக்கும் இல்லை. அபூபக்கர் அலி அல்லாஹுத்தல எந்திரிச்சு விசாம் போயிடுறாங்க, உமர் அலி அல்லாஹுத்தல எந்திரிச்சு விசாம் போயிடுறாங்க, யாரும் கேட்கிற ஏன் என்று சொன்னால் எல்லோரும் நினைத்துக் கொண்டார்கள் தொழுகை சுருக்கப்பட்டு விட்டது போல் தெரிகிறது, ஜிப்ரீல் வந்து தொழுகையை 4 ரெண்டாக்கிட்டாரு என்று நினைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்திலே துணிச்சலாக துல் எதை, கொஞ்சம் கை நீளமான ஒரு சகாபி, அவருக்கு பேரே துல் எதை, போய் ரசூலுல்லாட்ட கேட்டார், நாயகமே பெருமானா ரொம்ப கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரொம்ப கவலையா இருக்கிறாங்க, நாயகமே அக்குசிரத்தி சலாத் அம் நுசீத்த, நீங்கள் தொழுகையை நீங்களே சுருக்கி விட்டீர்களா அல்லது மறந்து விட்டீர்களா, சுருக்கப்பட்டதா மறக்கப்பட்டதா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுதான் கேட்டார்கள், நான் சுருக்கவில்லையே, நடக்கத்தான சொல்ல வச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், இல்லை நாயகமே 2 ரக்காத் அழைத்து பாருங்கள். மற்ற சகாபாக்களை அழைத்து பெருமானார் கேட்கிறார்கள், 2 தான் தொலைவித்தீர்கள் நாயகமே. உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் இருக்கிற முசல்லிகள் செய்கிற பாவங்களால் இமாமுக்கு மறதி ஏற்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாசியத்தாலும் மறதி ஏற்படும், பாவம் செய்வதால் நமக்கும் மறதி, நமக்கு இமாமாக இருப்பவர்களுக்கும் மறதி ஏற்படும். கவலை பாவத்தால் ஏற்படுகிற கவலை. சஹாபாக்கில் பாவம் செஞ்சுட்டா வேகமா வந்து கவலைப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாவம் செய்யறது சந்தோஷமா செய்யறான், தண்ணி அடிக்கிறது என்னைக்கா அது கவலையா, இப்படி நான் செஞ்சிட்டேனேன்னு வருத்தப்பட்டிருக்கிறானா? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், பாருக்கு போவதை சேட்டிங்கை, சேட்டிங் எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு சேட் செய்யாத இளைஞனே இல்லை. டேட்டியோ கலாச்சாரங்கள், டேட்டிங் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்ம இளைஞர்களிடத்தில். அன்பிற்குரியவர்களே, பாவம் அதை பற்றிய கவலையே இல்லை. ஆனால் சகாபாக்களிடத்திலே சின்ன சின்ன பாவம் செய்தாலும் அதை பற்றிய கவலை இருந்தது. இந்த கவலையாலும் மறதி ஏற்படும். மூணாவது இந்த கவலையில ஒரு வகை. நாலாவது அன்புக்குரியவர்களே, மகாஇபு துன்யா, துன்யாவில ஏற்படுகிற சில நோய் நொடிகள், இதனாலும் கவலை ஏற்படும். நோய் நொடிகளால் கவலை. இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவமனையில் போய் பாருங்க, சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த கவலையில் இருக்கிற ஆட்களுக்கு இயற்கையிலேயே மறதி ஏற்பட்டு விடும், அம்ராள்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துவா செய்ய சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவாக்களிலேயே சிறந்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே எதை கேட்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ், இந்த உலகத்திலேயும் நான் சுகத்தை கேட்கிறேன், மறு உலகத்திலேயும் நான் சுகத்தை கேட்கிறேன், சுகத்தை கேட்க வேண்டும். அப்ப அம்ராள்களால், நோய் நொடிகளால் ஏற்படுகிற கவலை, எதனாலும் மறதி ஏற்படும். அஞ்சாவதாக சொன்னாங்க, அவுலாதுகள், குழந்தைகளால் ஏற்படுகிற கவலை, இது பெரிய மறதியை ஏற்படுத்திவிடும். இன்னைக்கு நிறைய பேரு குழந்தைகளை பெற்று அதனால் ஏற்படுகிற கவலை. அன்புக்குரியவர்களை, காலேஜில் சேர்த்துட்டு அந்த பையன் வீட்டுக்கு வரவும் மீண்டும் போகவும், வீட்டுக்கு வரவும் மீண்டும் போகவும், சிலவழித்து சிலவழித்து சிலவழித்து சிலவழித்து தான் ஆண்டியாகி தன் பையனை மேலே கொண்டு வர வேண்டும் என்று படுகிற தகப்பன்கள், அவலாதுகள் மறுத்து பெற்றோர்களை மறுக்கிற பொழுது அவர்கள் படுகிற கவலைகள், என்ன நடக்குதுன்னே தெரியாத சூழல். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நூகலை சலாத்தை பார்த்து சொல்லுகிறான் குர்ஆனில். தகப்பன் நூகலை சலாம், தம்பி ஈமான் கொண்டு கப்பலில் ஏறிக்கடா என்று சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளையின் மீது கொண்ட கவலை, அந்த வெள்ள பிரளயம் என் பிள்ளையை அழிக்கப் போகிறது, என் பிள்ளையை அழிக்கப் போகிறது. அல்லாஹ் சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. நூகலை சலாத்து வசலாம், என் பிள்ளையை அழிக்கப் போகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்னான், மறந்துட்டியா? ஈமான் கொண்டவர்கள் தான் உனக்கு சொந்தமானவர்கள். அவனை ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளாதவனை, நிராகரித்தவனை, ஈமானை விட்டு போனவனை, உன்னை விட்டு போனவனை உன் பிள்ளை என்கிறாயா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் தீனை விட்டு செல்லுகிற, காதலுக்காக செல்லுகிற இந்த பிள்ளைகளுக்கும் சட்டம் இதுதான். ஈமானை விட்டு செல்பவர்கள் அவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. மார்க்கம் சொல்லுகிறது, நுகலை இஸ்லாத்திற்கு அல்லாஹ் சொன்னான், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அந்த கவலையில் அல்லாஹ் சொன்னதையும் மறந்து போனாங்களே நுகலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அவுலாதுகளால் ஏற்படுகிற கவலை, இதனாலும் மறதி ஏற்படும். ஆறாவது அஸ்வாஜுகள், மனைவிமார்களால் ஏற்படுகிற கவலை. அல்லாஹு அக்பர், சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் இங்கே வந்து இருக்கும்போது சந்தோஷமா சிரிக்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாக்கா முடிஞ்சு போச்சுக்காத. மனைவிமார்களால் அடங்காத பெண்மணிகள், இன்றைக்கு வருகிற அதுவும் பெண்மணிகள், அதிகமான பேர் குத்தி பேசுகிற பெண்மணிகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, பின் மாதிரியே எதையாவது பேசிக்கொண்டே இருப்பது. இந்த பின் புத்தி கொண்டவர்கள், அன்புக்குரியவர்களே, ஒரு தமிழன் அழகா எழுதியிருந்தான். இந்த நம்ம ஆண்கள் பொதுவாகவே போனவுன்னு ராத்திரி இரவு நேரத்தில் போனவுன்னு கேட்பாங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு? எல்லாரும் மேக்சிமம் போனோடன வீட்டுக்குள்ள போனோடனே இன்னைக்கு என்ன சாப்பாடு? அந்த அம்மா சொல்லுச்சு, நம்ம பையன் ஆப்பம் கேட்டுக்கிறாங்க, நான் ஆப்ப சொல்றேன். இவரு சும்மா இருக்க மாட்டார், சரி பரவாயில்ல அதே சாப்பிடலாம்னு இருக்க மாட்டார். டாக்டர் ஆப்பம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ராத்திரியில சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட இவரு எனக்கு சப்பாத்தி. சரிங்க, ஒன்னு இவரோட அம்மா உள்ள இருந்து மாமியா, சப்பாத்தினா நான் வெல்ல முடியாது, எனக்கு தோசை தான் வேணும். சரி, இந்த பையனுக்கு ஆப்பம், இவருக்கு சப்பாத்தி, அவங்க அம்மாவுக்கு தோசை, எல்லாம் சுட்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி இந்த அம்மா மெதுவாக ஆரம்பிக்கும், பெசாம இருந்திருக்கு நான் வந்து இல்லான்னு. ஆனா இந்த அம்மா ஆரம்பிக்கும், சிலரு ஆப்பம் மாதிரி, சிலர் ஆப்பம் மாதிரி. யாருன்னா தான் பிள்ளைய ஆப்பம் ஒரு பக்கெட்டு தான் வேகும், ரெண்டு பக்கெட்டு வந்தா அதுக்கு பேர் ஆப்பம் இல்லை. கோத்தி ஆயிடும். சிலர் ஆப்பம் மாதிரி பிள்ளைக்கு ஒரு தடவை சொன்னா கேட்டுக்குவான், சிலர் தோஷம் மாதிரி ரெண்டு புரட்டு புரட்டினா தான் கேட்பாங்க மாமியார், சிலர் தோஷம் மாதிரி ரெண்டு புரட்டு புரட்டணும், சிலர் சப்பாத்தி மாதிரி புரட்டி புரட்டி புரட்டி புரட்டி புரட்டி எடுக்கணும், குருஜனுக்கு கொடுக்கிற மரியாதை. அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த கவலை. இன்னும் சில பெண்மணிகள் இருக்கிறார்கள் அசபியா, எங்க அம்மா வீட்டுக்கு போவேன போய்தான் தீரணும், அசபியா, குடும்பத்தினுடைய நங்கூரத்தையே இழுக்கிற பெண்மணிகள் நம் சமூகத்தில் இருக்கத்தல் செய்கிறார்கள். சர்வசாதாரணமாக தலாக்கை கேட்கிற பெண்மணிகள் எனக்கு குழா வேண்டும், எதற்கே இல்லை எனக்கு பிடிக்கல குழா வேண்டும், எனக்கு பிடிக்கல குழா வேண்டும், என்ன காரணம்? அன்புக்குரியவர்களை ஒன்றுக்கும் ஆகாத காரணங்கள், இன்றைக்கு குழா கேட்பதற்கு ஒன்றுக்கும் ஆகாத காரணங்கள். அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழ சொல்றார், அவங்க அத்தா கூட சேர்ந்து வாழ சொல்றார், என்ன நியாயம் சார் சொல்லு? என்னம்மா அவங்க அம்மா அத்தா படிச்சு வச்சு வளர்த்து உருவாக்கி கரெக்டா, நீங்க நீத சரியா செய்யல, என்ன சொல்றீங்க? அவங்க அம்மா கூட 30 வருஷம் இருந்தார்ல, ஆமா என் கூட 30 வருஷம் இருக்கணுமா இல்லையா? அதான நியாயம், அங்க 30 இங்க 30 அதான நியாயம். பெற்றோர்கள் வளர்த்து உருவாக்கிய பெற்றோர்களை தூக்கி எறிந்துவிட்டு தனியாக குடித்தனம் செல்ல வேண்டும், மறுத்தால் தலாக்கு வேண்டும் குழா வேண்டும் என்று கேட்கிற மனைவிமார்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். அதனாலதான் அழகாக சொல்லுவார்கள் சர்சாரா. இன்றைக்கு இருக்கிற பெண்மணிகளின் மனப்போக்கு எப்படி இருக்கிறது என்றால், வீட்டை விட்டு வெளியேதான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெண்மணிகள் அதிகரித்து விட்டார்கள். அது நகர்ப்புறத்தில் சனி ஞாயிறு நிறைய வீட்டில் சோறு கிடையாது, ஹோட்டல் தான். சனி ஞாயிறுல பிள்ளைகளோடு போய் அப்படியே அவன் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த சனிக்கிழமை மொத்த கூலியை வாங்கிட்டு வந்த உடனே அத்து கூலியை அடுத்த நாளே மாறிடுவான், அவன் முட்டையும் பிடிச்சி போட்டுறது. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், அதுல இந்த வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடிய மாப்பிள்ளைகள் சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் அக்பர். தஞ்சாவூரிலேயும் ராமநாதபுரத்து பகுதியிலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமா இருப்பாங்க. அவன் எப்பயுமே வாழ்க்கையில கவலையா தான் இருப்பான். நீங்க தஞ்சை சைடும் ராமநாதபுரத்து பக்கத்தும் போனா என்ன, மனைவியை பிரிந்தவன்கள் பல ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சூரியனை திரும்ப சுடுகிற வெயிலிலே அவர்கள் சுழட்டு கொண்டிருக்கிறார்கள். சில ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, வாங்கின சம்பளத்தை அப்படியே கொண்டாட்டி கொடுத்துருவான், அப்படியே அனுப்பிச்சிருவான். இப்படி அனுப்பிச்ச ஆளுகள்லாம் அனுப்பிச்சு அனுப்பிச்சு அனுப்பிச்சு 30 வருஷமா அனுப்பிச்சு அந்த அம்மா ஒரு பேக் போட்டிருக்கோம். இன்னைக்கு நிறைய பொம்பளைய இந்த பேக் எதுக்கு அர்த்தம்னா புருஷன் பேக்குன்னு அர்த்தம், புருஷன் பேக்கு. ஏன்னா இதுக்குள்ள வச்சே செலவழிச்சது, அம்மட்டை 60 வயசுல வருவார் ஒண்ணுமே இல்லாம, அம்மட்டை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு ஒண்ணுமே இல்லாம வரும்போது அந்த அம்மா ஏற்காது, கண்டிப்பாக ஏற்காது. அதனாலதான் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் எல்லா பள்ளிவாசல்லையும் தின்ன இருக்கும், நம்ம ஊர் மாதிரி பள்ளிவாசல் இருக்காரு, எல்லா பள்ளியிலையும் தின்ன போய் தின்னேலப்படு, நீ போய் தின்னேலப்படு, ஒரு பைசாவுக்கு லாயக்கில்லை, உன்னை திருமணம் முடித்து நான் என்ன செய்தேன்? அது ஹபல லுப்பல் பசர், மனிதனுடைய மூளையை அகற்றுகிற ஆற்றல் படைத்த அந்த பெண்மணிகள். அதே நேரத்தில் சம்பாரிச்சு கொஞ்ச காசு அனுப்பிச்சுட்டு மீதியை சேகரம் பண்ணி வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆண்களும் அங்கே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் அனுப்பாம தேவைக்கு மட்டும் அனுப்பிச்சுட்டு வரும்போது ஒரு 2 C ஒரு 3 C பொடீஸ்வரனா வர்றாருன்னா அந்த அம்மா அதே அம்மா தான் சொல்லும், எங்க ஹாத்தியார் வர்றாங்க, எங்க ஹாத்தியார் வர்றாங்க, இப்ப ஹாத்தியார் எங்க ஹாத்தியார் வர்றாங்க. அப்ப காசு இருந்தா ஹாத்தியாரு, அங்கிருக்குரியவர்களே காசு இல்ல என்ன பள்ளிவாசலா? இப்படி கணவனுக்கு தொல்லைகளை கொடுக்கிற வயதான காலங்களிலே 60-70 வயதிலே பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு கணவனை நிந்திக்கிற பெற்றோர்களால் ஏற்படுகிற கவலை எதனாலும் பரவி ஏற்படும். அடுத்தது 7வது, இஹ்வான், சகோதரர்களால் ஏற்படுகிற கவலை. சகோதரர்களால் இன்னைக்கு சொத்து பிரச்சனையில சகோதரர்களுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியலையே, இதனால் ஏற்படுகிற கவலை. 8வது, துஹ்மத்தால் ஏற்படுகிற கவலை, இட்டுக்கெட்டு இல்லாத குற்றங்களை சுமத்துகிற பொழுது அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டினார்களே. பனு முஸ்தலிக் போர்க்களத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், புகாரியிலே பதிவான அதி நீண்ட வரலாறு. கூத்தத்தில் தான் கொண்டு வருவாங்க ஒட்டகத்தில் தொட்டி, ஒட்டக தொட்டியில ஆயிஷா ரொம்ப ஒள்ளி, 40 கிலோ ஆயிஷா ரொம்ப ஒள்ளி, அந்த ஒட்டக தொட்டிக்குள்ளதான் இருப்பாங்க. மலம் ஜலம் கழிக்கலாம் என்று எல்லோரும் காலை நேரத்தில் ஒட்டகத்தை நிறுத்தி போய்விட்டு வருகிறார்கள். ஆயிஷார்கள் எல்லாம் போயிட்டு வரும்போது அவர்கள் ஓசி வாங்கிட்டு போயிருந்தாங்க. அன்னைக்கே மாலை ஓசி வாங்கியிருந்தாங்க அவங்க அக்காட்ட அஸ்மார் அலி இல்லாட்ட. அன்னைக்கு தொடர்கிற ஓசி புழக்கம் இன்னைக்கும் தொடரும். கல்யாண தப்ப பார்த்தா பக்கத்து வீட்டில் ஓசி, அங்க ஓசி, இங்க ஓசி, ஓசியை வாங்கிட்டு போய் தன்னுடைய அலங்காரத்தை காட்டணும். ஐசார் அலி அல்லாஹுத்தலா போட்டிருந்த மாலையை கீழே விட்டு விட்டு வந்து விட்டாங்க. மாலையை தேடி ஆயிஷா அலி அல்லா போறாங்க. மாலையை தேடி செல்கிறார்கள். உள்ளேதான் ஆயிஷா இருக்கிறார்கள் ஒட்டகத்திற்குள் என்று சொல்லி, என்ன பர்தாவில் இருக்காங்களா இல்லையா, அதனால உள்ள இருக்கிறாங்கன்னு படை கிளம்பி விட்டது. ஆயிஷா அலி அல்லா மாலையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு ஆள் இல்லை. அதே இடத்திலே ஆயிஷா அலி அல்லாவுக்கெல்லாம் அமர்ந்து கொள்கிறார்கள். பொதுவாகவே போர்க்களத்தினுடைய வளமை என்று ஒன்று இருக்கிறது. சஃபானின் அத்தன் அடியெல்லாம் பின்னால் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆயிஷா அலி அல்லாவுக்கெல்லாம் பர்தாவோடு அமர்ந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா இருக்கிறார்களே என்பதை தெரிந்துகொண்ட சஃபானின் அத்தன் அலி அல்லாவுக்கெல்லாம் தன் ஒட்டகையை கீழே வைத்து ஆயிஷா அலி அல்லாஹை ஏற்றி நடந்தே மதீனாவிற்கு செல்கிறார்கள். உள்ளே செல்லுகிற பொழுது முனாஃபிக்கீன்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் ஆயிஷா அலி அல்லாஹையே தவறாக இட்டுக்கட்டான். ஆயிஷா அலி அல்லாஹுத்தலா இதை அறிவிக்கிற பொழுது சொல்லுவார்கள், எனக்கு இந்த நிகழ்வு தெரியாது, எனக்கு இந்த நிகழ்வு தெரியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து, அம்மா தவறு செய்திருந்தாலும் மன்னிப்பு கேள் அல்லாஹ்விடத்திலே என்று சொன்ன வார்த்தை எனக்கு கொடுத்த கவலை. அல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அல்லாஹு முஸ்தஆன் அலா தஸிஃபூன். இதை தவிர நான் வேறு என்ன சொல்வது? கடைசியில என் கவலைக்கு எல்லாம் மறந்து போனது, எல்லாம் மறந்து போனது. அல்லாஹ் 11 வசனங்களை வைத்து என்னை சுத்தப்படுத்தினான், என்னை சுத்தப்படுத்தினான் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னார். இந்த துகுமத்தால் ஏற்படுகிற கவலை இதுவும் மனிதனுக்கு மறதியை கொடுத்து. 9வது மனாம், கனவால் ஏற்படுகிற கவலை. நிறைய பேருக்கு கனவு ஒரு பெரிய பிரச்சனை. கனவு பாப்பா ஒரு வித்தியாசமா கனவு பாப்பா காலையில சொல்ல தெரியாது, மறந்துடுவான். இன்னும் சிலர் இருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் நாள்ல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். ராத்திரி 2 மணிக்கு போன் அடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ஆஜரத், ராத்திரி 2 மணிக்கு என்ன செய்வாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ஆஜரத், என்ன விஷயத்தை சொல்லுங்க. இல்ல ஒரு மாதிரியான கனவு கண்டேன், ஃப்ரெஷ்ஷா விளக்கம் கேட்கலாம்னு உங்கள்ட்ட போன் அடிச்சேன், நவுது பில்லா. அதனால இப்ப ராத்திரி 10 மணிக்கு மேல போனே ஆன் பண்றது இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த கனவால் ஏற்படுகிற கவலை காலையில சொல்ல தெரியாது மறந்துடுவாங்க. கனவாலும் கனவின் கவலையாலும் மறதி ஏற்படும். 10வது சொல்லுவார்கள், வருங்காலத்தை நினைத்து கவலை. நிறைய பேர்கள் அப்படியும் இருக்கிறாங்க, வருங்காலத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சு வர காலத்தில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டு எதனாலும் மறதி ஏற்படும். இப்ப பாவத்தாலும் மறதி ஏற்படும். 2வதாக கவலையாலும் மறதி ஏற்படும். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுகிறார்கள், 3வதாக அல் கலக், பதட்டத்தாலும் மறதி ஏற்படும். டென்ஷன், பதட்டம், கலக், பதட்டத்தாலும் மறதி ஏற்படும். குர்ஆனிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். நபீனா மூசா அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு 15வது ஜூஸ்ல சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மூசா அலி இஸ்லாம் பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டார் மூசா அலி இஸ்லாத்தை பார்த்து, இந்த உலகத்திலேயே பெரிய அறிஞன் யாருன்னு கேட்டார், ரொம்ப அறிஞன் யாருன்னு கேட்டார். மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் ஆலம்னு சொல்லியிருக்கணும், இது அல்லா விருப்பப்பட்டான், அது அல்லாவுக்கு தான் தெரியும் சொல்லியிருக்கணும். ஆனா மூசா அலி இஸ்லாம் சொல்லிட்டாங்க நான் தான்ட்டாங்க. உண்மையிலே அவங்க தான் அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா நான் தான் எல்லோரையும் விட அறிந்தவன் நான் தான் நபி. சொன்ன உடனே இது அல்லாவுக்கு பிடிக்கல, நான் சொல்லிட்டு இல்ல அல்லா சொன்னா இல்ல இல்ல உன்னை விட அறிஞ்ச ஒருத்தர் இருக்கிற யார்ல, என்னை விட தெரிந்து ஒருவர் இருக்கிறாரா, அவரை நான் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே நான் படிக்க வேண்டும். எவ்வளவு பணி, அவரை நான் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே படிக்க வேண்டும். அவரை நீ பார்க்கறத வந்தா பொறிச்ச மீனை கையில தூக்கிக்கோ. உன்னுடைய சகோதரர் யூசா இப்னு நூன் அவரை கூட்டுக்கோ, ரெண்டு பேர் போங்க. இந்த பொறிச்ச மீன் எங்கே துள்ளி குதித்து ஓடுகிறதோ அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். பொறிச்ச மீன் அல்லாஹ் சொல்றான், நான் அறிவாளின்னு சொல்ற இல்ல, பொறிச்ச மீனை வச்சு உனக்கு வழிகாட்டுறேங்கிறான் அல்லாஹ் ரப்பல். பொறித்த மீன் உனக்கு வழிகாட்டும், நீ என்ன அறிவாளி, நீ என்ன அறிவாளி. நான் நினைத்தால் உயிருள்ள மீன் அல்ல, பொறித்த மீன், சாப்பிடுவதற்காக எடுத்து சென்ற மீன் வழிகாட்டும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல். ரெண்டு பேர் போறாங்க யூசா அலி இஸ்லாத்துல, அந்த மீன் எல்லாம் கையில கொடுத்துட்டாங்க மூசா அலி இஸ்லாம். கொடுத்துட்டு இது எங்க தப்பிச்சு போகுதோ துள்ளி குதிச்சு ஓடுதோ அந்த இடத்த சொல்லணும். மூசா அலி இஸ்லாம் கொஞ்சம் கடினமான ஆள், சரின்னு சொல்லிட்டு சரியாயிருச்சு. ரெண்டு பேரும் போய் ஒரு பாறையில படுத்திருக்கிறாங்க. படுத்தா அந்த இடத்துல துள்ளி குதிச்சு ஓடுது. சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சோன்னு சொல்லிடலாம், ஏன்னா தூங்கும் போதெல்லாம் எழுப்புன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவுதான், அவர் ஜனாதா வருவார், அதனால எந்திரிச்சோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசா அலைஹிஸ்ஸலாம் ரெடியா நிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சோன்னு சொல்லலாம், இவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கியாச்சு. தூங்கின உடனே இந்த மீன் ஓடினதை இவங்க மறந்துட்டாங்க, யூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்தாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்ச உடனே சரி புறப்படலாமா என்று சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு மீனை மறந்துட்டு சரி வாங்க போலான்னு இவங்களும் கிளம்பிட்டாங்க. மறதி வந்து ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. ரொம்ப தூரம் ஒரு நாள் நடை தூரம் சென்றார்களாம். ஏறத்தால 16 மைல் போனதுக்கு பின்னாடி அந்த மீன் எங்க பசியா இருக்குன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவே மறந்துட்டனே, அதுதான் துள்ளி குதிச்சு ஓடிச்சே, இந்த பதட்டத்துல மூசா போட்ட அதட்டத்திலையும் பதட்டத்திலையும் போன மீனை மறந்து போனார்கள். குர்ஆன் பேசுகிறார். கடைசியில திருப்பி நடந்து வந்து அங்கே போய் இதில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த பதட்டம் மறதிக்கான மூன்றாம் காரணம். அதனால எதை செஞ்சாலும் பதட்டம் இல்லாமல் திட்டமிட்டு செய்பவர்கள் அவர்கள் கண்டிப்பாக நினைவாற்றல் கொண்டவர்கள். வரலாறுல நிறைய பேசலாம். வஹ்ஷி, ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்த வஹ்ஷி இருக்கிறாரே, இவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு திட்டத்தை தீட்டினால், ஒரு திட்டத்தை போட்டார்னா அதிலிருந்து அவர் தப்பவே மாட்டார். ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்தேன், அதற்கு பகரமாக நான் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற முசைலமத்துல் கத்தாபை கொன்றே தீர்வேன், ஒரு நல்லவரை கொன்றதற்காக நபி என்று வாதம் செய்பவரை கொன்றே தீர்வேன் என்று திட்டமிட்ட வஹ்ஷி சரியாக தீர்த்து கட்டினார் என்பது வரலாறு. இந்த வஹ்ஷியினுடைய நினைவாற்றல் எவ்வளவுனா, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹுத்தால அறிவிப்பார்கள், இவங்களுக்கு வயசு 55, ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கு வஹ்ஷியை பார்க்கிறாங்க, என்னை நினைவு இருக்கிறதா, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, என்ன தெரியுமா என்று கேட்க ஹக்கீம் இப்னு ஹிசாம் 55 வயசுல அப்படியே வஹ்ஷி மேல ஒரு பார்வை கீழே ஒரு பார்வை இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஆரம்பிச்சார் வஹ்ஷி. ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹக்கீமுடைய பேர் அவங்க அம்மா பேரை சொல்லி, உன் பேர் ஹக்கீம் தானே, உங்க அம்மா பேரு தானே, தூக்கிட்டு வந்தாங்க உன்னை, நான் அப்ப பார்த்தது 1 வயசுல பார்த்துட்டு 54 வருஷம் கழிச்சு சொல்றாரு. அப்படி ஒரு பார்வை காலையும் முகத்தையும் பார்த்து விட்டு சொன்னா, 54 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் தாய் கொண்டு வருகிற பொழுது உன்னை பார்த்தேன், நீ நானே ஹக்கீம், பேரையே சொல்ற. எவ்வளவு பெரிய நினைவாற்றல், காரணம் கலக்கம் இல்லாமனம், திட்டமிட்ட வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். இந்த பதட்டம் இருக்கிறதே இது மறதிக்கான மூன்றாம் காரணம். 4வது காரணம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அறிவிக்கிறார்கள், நதுருல் அவ்ரா. ஒரு மனிதன் தன்னுடைய வெக்கஸ்தலத்தை தன் மனைவியின் வெக்கஸ்தலத்தை பார்த்தல் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறுகளை எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெருமானாரின் மறைவிடத்தை நான் கண்டதில்லை, என் மறைவிடத்தை கண்மணி நாயகம் கண்டதில்லை. மறதிக்கான 4வது காரணம் அவுரத்துகளை பார்த்தல். இப்ப பெண்ணினுடைய வயிறு அவுரத், பெண்ணினுடைய முதுகு அவுரத், பெண்ணினுடைய முழங்கை அவுரத். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிற காரணத்தினால் மறதிகள், அவுரத், தொட அவுரத். இன்னைக்கு எல்லாமே டவுசர் போட்டுதான் இல்லையா, அவுரத், அவுரத்தை பார்க்கிற காரணத்தினாலும் மறதி ஏற்படும். 5வது காரணம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அறிவிக்கிறார்கள், மறதிக்கான 5வது காரணம் அல் பவுல் ஃபி தரீக், பயனுள்ள இடங்களிலே சிறுநீர் கழிப்பது என்றார். பாதையில சிறுநீர் கழித்தல், குளத்தில சிறுநீர் கழித்தல், மக்கள்லாம் பிரயோஜனம் எடுக்கிற இடம் குளத்திலே சிறுநீர் கழித்தல், மரத்துக்கு அடியிலே பயன் தருகிற மரத்துக்கு அடியிலே சிறுநீர் கழித்தல், இதுவெல்லாம் பயந்தருகிற இடத்திலே சிறுநீர் கழிப்பது இருக்கிறதே இதுவும் மறதியை ஏற்படுத்தும் என்றார்கள் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள். 6வது மறதிக்கான காரணம் அல்லிஹ்கு ஃபில் மகாபில், கபரஸ்தானில் போய் சிரித்தல். அங்க போய் ஜனாதாவை அடக்கிட்டு எவன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானோ அவனுக்கு மறதி வந்துவிடும். கபரஸ்தானிலே சிரித்தல், ஒரு நாள் எப்ப பார்த்தாலும் கபரஸ்தான் போகும்போது தலையில துண்டை போட்டுட்டே போவாராம், எப்ப போனாலும் ஏங்க இப்படி போறீங்க, நீங்க யாருங்க? நான் தான் டாக்டர். நிறைய பேருக்கு நாம் பார்த்தா இங்க வந்திருக்கிறான், எவனா அந்த அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு சிரிச்சாராம். இப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கபரிலே போய் சிரிப்பவர்கள். அது மட்டுமல்லாமல் கிராஅத்துல் அல்வாஹிஃபில் மகாபில், கபரஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பலகைகளை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மறதி ஏற்படும். கபரஸ்தான்ல எழுதியிருப்பாங்களா இல்லையா, அந்த கல்வெட்டுல இவர் இப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, கலந்தாரு, இதை யார் படிக்கிறார்களோ இவர்களுக்கும் மறதி ஏற்படும். ஏழாவதாக அல் உலூஉ ஃபி மவாலிஇல் இஸ்திஞ்சா. இன்னைக்கு இது நிறைய வீடுகள்ல இருக்கு, ஒரே இடத்துல இஸ்திஞ்சா செய்யற, சிறுநீர் கழிக்கிற, மலஞ்சலம் கழிக்கிற இடத்திலேயே ஒளி செய்கிற நேரத்திலே மறதி ஏற்படும். நீங்க நிறைய வீடுகள்ல இஸ்திஞ்சா செய்யறதும் அங்கதான், ஒளி செய்யறதும் அங்கதான், இப்படி ஒரு பைப்பு, இப்படி ஒரு பைப்பு, இவ்வளவுதான், ரெண்டே பைப்பு தான். எங்கே மலஞ்சலம் கழிக்கிறோமோ அதே இடத்திலேயே ஒளி செய்பவர்களுக்கும் மறதி ஏற்படும். அங்க ஒளி செய்ய கூட வெளியே வர வேண்டும். இஸ்திஞ்சா செய்கிற இடம் தனி, ஒளி செய்கிற இடம் தனியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர். எட்டாவதாக ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்னவர்கள் சொன்னார்கள், அக்லு துஃபாஹில் ஹாமித், இந்த புளிச்ச ஆப்பிள சாப்பிட்டா மறதி ஏற்படும். சாப்பிடுகிற வகைகள் இல்ல, புளிப்பை சாப்பிடுகிற பொழுது மறதி ஏற்படும் என்று சொன்னவர்கள், புளித்த ஆப்பிளை சாப்பிட்டால் மறதி ஏற்படும் என்று சொன்னார்கள். ஒன்பதாவதாக தக்சீருல் தாம், உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிற பொழுது மறதி ஏற்படும், உணவுகள் அதிகரித்துக் கொண்டே போகிற பொழுது மறதி ஏற்படும். பத்தாவதாக சொன்னாங்க கசீருல் கலாம், யாருக்கு பேச்சு அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு மறதி ஏற்படும். அதிகமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவசியத்தை விட்டு விடுவார்கள், அவர்களுக்கும் மறதி ஏற்படும் என்று ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பத்து காரணங்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மறதியிலிருந்து நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறக்காத நினைவாற்றலை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய கேள்வி, நீங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சொல்லிருங்கன்னு சொன்னாங்க, அதனால அதையும் சொல்லிடலாம். நேற்றைய கேள்வி அதற்கான பதில், இபிலீசினுடைய உண்மையான பெயர் என்ன? அசாசீல். இபிலீசினுடைய உண்மையான பெயர் அசாசீல். இரண்டாவது கேள்வி கேட்டோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு வெளியே மண்ணாக எத்தனை ஆண்டுகள் படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள்? 40 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். சொர்க்கத்துக்கு வெளியே எத்தனை வருஷம்? 40 வருஷம். குடும்பத்தை வழிகெடுக்கிற இபிலீசுக்கு பேர் என்ன? குடும்பத்துக்குள்ள குழப்பம் செய்யறான், அவனுக்கு பேர் தாசிம். அவனுக்கு பெயர் தாசிம். இதுதான் பதில். இந்த பதிலை எழுதியவர்கள் மூன்று பேர்கள். ஒன்னாவது சையது நிஜாம், சையது நாதி. இரண்டாவது சேக் ரெய்னுல் ஆபிதி பொள்ளாச்சி, வெரி குட். மூன்றாவது அப்பாஸ் மரக்கடை. அல்ஹம்துலில்லாஹ், மொத்தம் இன்னைக்கு எழுதியவர்கள் 22 பேர் எழுதியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இன்னும் நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது. நீ வந்திருக்கிற அத்தனை பேர் பதில் எழுதணுமா இல்லையா, மீண்டும் ஒரு முறை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இன்றைய கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபிக்கு 60 வயதை கொடுத்தார்கள். அந்த நபியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிக்கு தன்னுடைய 60 வயதை கொடுத்தார்கள். அந்த நபியார் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோடு ஒருவரை அழைத்து சென்றார்கள், அந்த நபியினுடைய பெயர் என்ன? தன் சகோதரராக தன்னோடு ஒருவரை அழைத்து சென்றார்கள், அந்த நபியின் பெயர் என்ன? 10 காரணங்களால் மறதி ஏற்படும் என்ற ஹதீஸை அறிவித்தவர் யார்? 10 காரணங்களால் மறதி ஏற்படும் என்ற ஹதீஸை அறிவித்தவர் யார்? இந்த மூன்று கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد المبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله